ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥಿರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಹರತಿರಾರ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಕಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗೀಶಯಮನಂ ಭಕ್ತಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾರ್ಥ ಗುರಹೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ கற்பா ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரு பொற்பா முதலாக புல்லரும் பாரி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி சபாயை நமஹ. ஹம்ச சந்தேசத்தில் பிரதமாஸ்வாசத்தில் ஏழாவது ஸ்லோகம் நாம் தற்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். சென்ற ஆறாவது ஸ்லோகத்தில் ஹம்சத்தினிடத்தில் எம்பெருமான் வசீகரணமான வார்த்தைகளை சொல்லி இப்படி பிராட்டியினிடத்தில் இவருடைய சந்தேகத்தை சென்று தெரிவிப்பதற்காக சிறந்த தூதுவனாக அந்த ஹம்சமானது விளங்கக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அதை தூது செல்ல தூண்டுபவராக இருந்தார். இப்போ ஏழாவது ஸ்லோகம் மத்தியே கேச்சித் பயமிக சகே கேவலம் மானுஷானாம் வியக்தோத்கர்ஷோ மகதி புவனே வியோமகானாம் பதிஸ்துவம் ஸ்தானே தூத்யம் ததபி பவத சம்ஸ்ருதஸ்த்ராணஹேதோ சர்வஸ்ரஷ்டா விதிரபி வயதா சாரதித்வேன தஸ்தௌ மத்யே கேசித் வயமிக சகே கேவலம் மானுஷானாம் வ்யக்தோத்கர்ஷோ மகதி புவனே வ்யாமகானம் பதிஸ்துவம் ஸ்தானே தூத்யம் ததபி பவத சம்ஸ்ருதஸ்த்ராணஹேதோ விஸ்வஸ்ரஷ்டா விதிரபி யதா சாரதித்வேன தஸ்தௌ. இந்த மாதிரி பலவிதமாக ராஜஹம்சத்தை கொண்டாடி தற்பொழுது சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருக்காக ஹம்சம் தூது செல்ல வேண்டுமாய் ஹம்சத்தினிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஹே சகே அப்படின்னே கூப்பிடுறார். ராஜஹம்சமே, எனக்காக நீ பிராட்டியினிடத்திலே என்னுடைய சந்தேகத்தை தெரிவிப்பதற்காக பிராட்டியிடம் தூது செல்வதனால் அத்தியந்தம் ஆதரத்தோடு நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு செய்கின்றாய் அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து சொல்றார். அதுவும் நண்பனாக அழைத்து சில விஷயங்களை தெரிவிக்கிறார். காரிய சித்தி பதஹா சூக்ஷ்மஹா ஸ்னேகேனாபி உபரஜ்யதே அப்படின்னு ஒரு வாக்கியம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் அத்தியந்தம் சூக்ஷ்மமாயிருந்தாலும், அதாவது ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு அடைய முடிவதாக இருந்தாலும் கூட, ஒரு நல்ல நண்பனுடைய சேர்க்கையானது இருந்ததுன்னா நம்மால் எதை வேண்டுமானாலும் மிக எளிதாக சாதிக்க முடியும். சிறந்த நண்பனா இருக்கணும், சாதாரணமான இருக்கக்கூடாது. சிறந்த நண்பனுடைய துணை இருந்தால் நம்மால் எதையுமே எளிதாக அடைய முடியும் அப்படின்றதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம், காரிய சித்தி பதே சித்தி பதா சூக்ஷ்மா ஸ்னேகேனாபி உபரஜ்யதே அப்படின்னு. மாளவிகாக்னி மித்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, காளிதாசன் சொல்றான், அர்த்தம் சப்ரதிபந்தம் பிரபுரதி கந்தும் சகாயவானேவ திருஷ்யம் தமசி ந பஷ்யதி தீபேன வினா சசக்ஷுரபி அப்படின்னு சொல்றான். நம்ம இடத்துல ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கு, நமக்கு தேகத்துல நல்ல சக்தி இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் கூட எப்படி கண்ணிருந்தும் கூட இருட்டு சமயங்கள்ல நம்மால் ஒரு பொருளை சரிவர பார்க்க முடியலையோ, நாம் எப்படி ஒரு விளக்கினுடைய சகாயத்தை நாடி, விளக்கு இருந்தாதானே இருட்டில் நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியறது, விளக்கு இல்லைன்னா நம்மளால இருட்டில் பொருளை பார்க்க முடியல, கண் இருக்கு, கண் இருந்தும் நம்மால் இருட்டில் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை. அதுபோல ஒரு நல்ல நண்பனுடைய துணை இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு மாளவிகாக்னி மித்திரத்தில் சொல்றார். அர்த்தம் சப்ரதிபந்தம் பிரபுரதி கந்தும் சகாயவானேவ திருஷ்யம் தமசி ந பஷ்யதி தீபேன வினா சசக்ஷுரபி அப்படின்னு சொல்றார். அக்னிசாட்சியாக சுக்ரீவனிடத்தில் நட்பு கொண்ட ராமன் அவனுடைய ஒரு உதவியின் பேரில் பிராட்டியை அடைகின்றான் அப்படின்றது ராமாயணத்திலே நமக்கு பிரமாணமாக காட்டக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பின்வரும் ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த நாங்கள் எதையும் செய்து முடிப்பதற்கு சமர்த்தர்கள், எங்களிடத்தில் சாமர்த்தியம் நன்றாக இருக்கின்றது, ஆனாலும் கூட நண்பர்களுடைய உதவியானது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிவிக்கிறார். அதனால்தான் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஏழாவது ஸ்லோகத்தில் சக்கே அப்படின்னு பதப்பிரயோகத்தை எம்பெருமான் தெரிவிப்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்தார். தசரத மகாராஜாவுக்கு ஜடாயு சிறந்த நண்பன். அதே மாதிரி யுத்தகாண்டத்தில் பெரிய திருவடியாக இருக்கக்கூடிய கருத்துமான் ராமனிடத்தில் தன்னை பற்றி தெரிவிக்கும் பொழுது, நான் உனது நண்பன், எல்லா காலங்களிலும் உனக்கு சகாயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றதையும் வால்மீகி ராமாயணத்தில் நாம பிரமாணமா எடுத்துக்கலாம். இன்னும் கூட சில ஸ்லோகங்கள் இருக்கு சாஸ்திரத்தில், துக்கித சுகிதோவாபி சக்யூர் நித்யம் சகாகதி ஆட்யோவாபி தரித்ரோவா துக்கித சுகிதோபிவா நிர்தோஷோவா சதோஷோவா வயசிய பரமாகதி. துக்கித சுகிதோவாபி சக்யூர் நித்யம் சகாகதி ஆட்யோவாபி தரித்ரோவா துக்கித சுகிதோபிவா நிர்தோஷோவா சதோஷோவா வயசிய பரமாகதி. துக்கமாக இருக்கக்கூடிய சமயத்திலையும் சுகமாக இருக்கக்கூடிய நிலையிலையும், அதே மாதிரி நம்மிடத்தில் செல்வம் பூர்ணமாக இருந்தாலும் தரித்திரனாக செல்வமே இல்லாமல் போனாலும், தோஷமுடையவனாக இருந்தாலும் தோஷம் இல்லாதவனாக இருந்தாலும் எல்லா சமயங்கள்லையும் நம்மால் ஆசிரியிக்க தகுந்தவன் நண்பன் ஒருவன் மட்டும்தான். அதனாலதான் ராமன் சொல்றார், ஹம்சத்தை பார்த்து என் நண்பனாக இருக்கக்கூடிய நீ சோகமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் என்னால் ஆசிரியிக்க தகுந்தவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தெரிவித்து, ஹே சகே நண்பனே அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து அழைக்கிறார். இன்னொன்னு, நான் உனக்கு நண்பனாக விளங்குகின்ற காரணத்தினால் எனக்கு நீ அவசியம் உபகாரம் புரிந்து என்னுடைய சோகத்தை போக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையும் இடுகிறார் நண்பனாக இருக்கின்றபடியினால. இக வயம் ஸ்லோகமே வருது. இக வயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமியில் நாங்கள் கேவலம் மனுஷானாம், வீரம் பராக்கிரமம் முதலிய விஷயங்கள் இல்லாத கேவலம் மனிதர்களாக இருக்கின்றோம். ஏன்னா ராமன் அப்படித்தானே அவதரிக்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். தசரதனுக்கு பிள்ளையாக சாதாரண மனிதனாக நினைத்துக் கொண்டுதானே அவதரிக்கிறார். அதனால தற்பொழுது சீதையை பிரிந்திருக்கக்கூடிய துக்கத்தினால அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் மறந்து போய் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றான். பத்னியை பிரிந்த ஒரு துக்கம், காதல் மனைவியை பிரிந்த துக்கத்தினால அப்படி தனி தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறான். மற்ற மனிதர்களோட தன்னையும் இணைத்து பேசுகின்றான். காதல் மனைவியை பிரிந்தால் எப்படி லோகத்தில் மனிதர்கள் கஷ்டப்படுவார்களோ அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்றான். மத்தியே கேச்சித் அபவம் அப்படின்னு, நாங்கள்லாம் சாமானிய மனிதர்களாகவே இங்கு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது மனிதர்களுடைய மத்தியில பிரசித்தியற்றவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எந்த விதத்தில் தேவர்களுக்கு மத்தியில புகழை பெறக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்ற கருத்துல சுவாமி தேசிகன் மத்தியே கேச்சித் வயமிக சகே கேவலம் மனுஷானாம் அப்படின்னு சொல்றார். ஆறு அறிவு கொண்ட மனிதர்களே சாமானியர்கள் அப்படின்னா என்ன போல இருக்கக்கூடிய பறவை இனத்தினிடத்திலே நீங்கள் சகாயம் எதிர்பார்த்து வரலாமா? ஹம்சம் கேட்கறது பெருமாளை பார்த்து. உங்களுக்கு எல்லாம் ஆறு அறிவு இருக்கு, நீங்களே தன்னை சாமானியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான்லாம் சாதாரண ஒரு பறவை இனம், என்னால உங்களுக்கு எந்த உதவியை செய்ய முடியும் அப்படின்னு அந்த அம்சம் கேட்கறதாக வச்சுண்டு ரொம்ப அழகா பதில் சொல்றார் சுவாமி தேசிகன். வியோமகா நாம் பதிஸ்துவம் மகதி புவனே வியக்தோத்கர்ஷா, வியோமகா நாம் பதிஸ்துவம் மகதி புவனே வியக்தோத்கர்ஷா அன்வயம். நீ சாதாரண பறவையா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆகாசத்திலே பறந்து செல்லக்கூடிய பறவை இனத்தினிடத்திலே பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர், மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய இந்த மகதி புவனே பிரகிருதி மண்டலத்தில் பிரசித்தமான பெருமை பெற்றவனாக இருக்கக்கூடியவை, நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்தில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஆகாச மார்க்கத்தில் சென்று அடையக்கூடிய பெருமை படைத்தவன் நீ. ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால எல்லா தேவதைகளையும் தேவதைகளும் உன்னை நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றத 6வது ஸ்லோகத்தில் கூட அடியேன் தெரிவித்திருக்கிறேன். எப்படி வம்ச பரம்பரை, சாதாரண ஒரு பரம்பரையில் உதித்தவனா நீ? எப்பேற்பட்ட ஒரு ஆசிரித்த பரம்பரையானது இருக்கு உனக்கு? சீதை இருக்கும் இடத்திற்கு சுலபமாக பறந்து செல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் உனக்கு இருக்கு, சக்தியும் உனக்கு இருக்கு. சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களை காட்டிலும் மிகுந்த பெருமை வாய்ந்தவன் நீ அப்படின்னு ராமன் அந்த ஹம்சத்தை புகழ்ந்து பேசுறார். இந்த இடத்துல வயம் அப்படின்னு ஒரு பகுவச்சன பிரயோகம் இருக்கு. அதே மாதிரி துவம் அப்படின்னு ஒரு ஏகவச்சன பிரயோகமும் இருக்கு. வயம்ன்றதுனால என் போன்ற சாமானிய மனிதர்கள் அப்படின்னு சொல்றார். துவம் அப்படின்றதுனால உன்னை போன்று உயர்ந்ததான ஒரு ஒரு பட்சி கிடைக்கிறது அவ்வளவு அரிது அப்படின்றத ராமன் இந்த இடத்துல சொல்றார். இந்த மாதிரி பல பலவிதமான உயர்ந்த குணங்களை உடைய ஒரு பட்சி விசேஷத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய என்னை ஏன் ஒரு சாதாரணமான தூத கர்மால பிரேரணை பண்ற? எதற்காக என்னை தூத கர்மாவில் நியோஜிக்கிறாய்? என்னையே கொண்டு போய் இதுல தூத கர்மாவை செய்யும்படி தூண்டுகிறாய்? நீயே சொல்ற நான் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்தவன், வம்ச பரம்பரை எப்படி, ஆசிரித்த பரம்பரை எப்படி, என்னுடைய பெருமைகள் எல்லாம் நீயே எனக்கு உணர்த்துகிறாய். அப்படி இருக்கும்பொழுது உனக்காக நான் ஏன் தூத காரியம் பண்ணணும், வேண்டாமே அப்படின்னு அம்சம் கேட்கிறது. அதுக்கு சொல்றார், ததபி பவதஹா சம்சிருத்த ஸ்திராணஹேதோஹோ அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகர். ராமன் சொல்றார், ஏ அம்சமே, எங்களை காட்டிலும் உயர்ந்த குணத்துடன் கூடியவனாக நீ இருக்கிறாய், என்னை காட்டிலும் உயர்ந்த குணத்துடன் கூடியவனாக நீ இருந்தாலும் எனக்காக தூது செல்வது என்பது ஒரு உச்சிதமான காரியம். ஏன்னா சரணாகதர்களை ரட்சித்தே தீர வேண்டும். நான் உன்னிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன். ஆர்த்தோவா எதிவா திருப்தா, ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா சுவாமி எம்பெருமானே, பின்னாடி ரொம்ப அழகா விளக்கி சொல்ற. அந்த மாதிரி சரணாகதனை ரட்சித்தே தீர வேண்டும், வேற வழியே கிடையாது. தானே அந்த ஸ்தானத்தில் நீ இருக்க பொருத்தமா இருக்க, மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னை சரணமடைந்தவனை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான ஒரு தாழ்ந்த செயலையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தயங்குவதே கிடையாது. அது அவர்களுடைய, அப்படி சரணாகதர்களை ரட்சிப்பது என்பது அவர்களுடைய கீர்த்திய வளர்க்கும், புகழை மேலும் மேலும் வளர செய்யும். அதனால நீயும் எனக்கு தூத காரியத்தை பண்ணால் உன்னுடைய கீர்த்தியானது லோகத்தில் பெருகும். நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை, இது உனக்கான அவமானம் கிடையாது. ஆகையினால நீ எனக்காக தூது செல்வாயாக அப்படின்னு பெருமாள் சொல்றார். மறுபடியும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது. பெரியவர்களாக இருந்து கொண்டு தன்னுடைய சொரூபத்திற்கு தகாத காரியங்களை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படுறது இந்த இடத்துல. தனக்கு தகாத காரியங்களில் ஈடுபட்டும் சரணாகதர்களை பெரியோர்கள் ரட்சிப்பார்கள் சொன்னன, அதுல ஒரு கேள்வி ஏற்படுறது. அத அழகான ஒரு திருஷ்டாந்தத்தினால இங்க சரிபடுத்துறார் சுவாமி தேசிகன். விஸ்வசிரஷ்டா விதிரபி யதா சாரதித்வேன தஸ்தௌ. லோகத்தை படைக்கக்கூடியவனான பிரம்மதேவனும் சிருஷ்டி காரியத்தை செய்யக்கூடியவனான பிரம்மதேவனும் தனக்கு தாழ்ந்ததான சாரதி அப்படின்ற ஒரு நிலையை அடைந்தான் அல்லவா. சரணாகதனை ரட்சிக்கும் பொருட்டு தனக்கு தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சாரதி சாரதியாக இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தையை அடைந்தான். விஸ்வசிரஷ்டா விதிஹி, சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மா ருத்ரனை படைத்தவன் அவனாக இருந்தாலும் கூட, எல்லா விதமான தேவதைகளையும் படைத்தவன் அவனாக இருந்தாலும் கூட, பிரம்மதேவனிடத்திலிருந்து ருத்ரனுக்கு உற்பத்தி சொல்லப்படுறது. விஷ்ணு புராணத்திலே கூட இருக்கு, கல்பாதவ் ஆத்மனஸ்துல்யம் சுதம் பிரத்யாயதஸ்ததஹா பிராதுராசீத் பிரபோரங்கே குமாரஹா நீலலோகிதா அப்படின்னு சொல்றார் விஷ்ணு புராணத்தில். பிரம்மதேவனிடத்திலிருந்து ருத்ரன் உண்டானான். அப்படிப்பட்ட உயர்ந்தவராக இருக்கக்கூடிய பிதாமகர் யதா என்ற காரணத்தினால தேவதைகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சாரதித்வேன தஸ்தௌ, ருத்ரனுடைய சாரதியாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையினால நீயும் உன்னுடைய எஜமானனை போல ஆசிரித்த ரக்ஷணார்த்தம் இந்த தூது செல்லக்கூடிய காரியத்தை செய்வாயாக அப்படின்னு பெருமாள் ஹம்சத்தினிடத்தில் தெரிவிக்கிறார். இப்போ ருத்ரனுக்கு எப்பொழுது பிரம்மதேவன் சாரதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தால், முன்னாடி ஒரு சமயம் திரிபுராசுரர்கள்னால தேவதைகள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தனர். எல்லாரும் எல்லா தேவதைகளும் போய் ருத்ரனிடத்தில் தங்களை ரட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்தனர். அப்போ மகேஸ்வரனும் தேவதைகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்க தான் திரிபுராசுரர்களை சம்ஹரிப்பதாக ஏற்றுக்கொண்டார். ஒரு கண்டிஷன் என்ன, தனக்கு யுத்தத்தில் சாரத்தியம் பண்ணுவதற்கு தன்னை காட்டிலும் சிறந்தவர் ஒருவர் வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ருத்ரனை காட்டிலும் சிறந்தவர் பிரம்மா அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் தேவதைகள் எல்லோரும் ருத்ரனுக்கு சாரத்தியம் செய்வதற்காக தேரோட்டியாக இருப்பதற்காக பிரம்மாவினிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார்கள். இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஹசன்னிவ அப்ரவீத் தேவா சாரதிஹி கோ பவிஷ்யதி தம் அப்ருவன் தேவகணாக எம் பவான் சன்னியோக்ஷியதே அப்படின்னா ஸ்லோகங்கள் கேட்டு ச பவிஷ்யதி தேவேஷா சாரதிஸ்தேன நசம்சயா அப்படின்னா ருத்ரன் கர்ண பருவத்தில் வருது. ருத்ரன் இதெல்லாம் பதில் சொல்வதாக. அப்படி பிரம்மா சரணாகதர்களை ரட்சிப்பதற்காக சாரத்தியம் செய்தார் ருத்ரனுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராமன் சொல்றார், நீயும் உன்னுடைய இந்த விருத்தாந்தத்தை எடுத்து சொல்லி நீயும் வந்து உன்னுடைய தலைவர் எப்படி ருத்ரனுக்கு சாரத்தியம் செய்தாரோ அது மாதிரி பிராட்டியினிடத்தில் என்னுடைய சந்தேசத்தை எடுத்து செல்வாயாக அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். மத்தியே கேசித் வயமிஹசகே கேவலம் மானுஷானாம் வியக்தோத்கர்ஷோ மகதி புவனே வியோமகானாம் பதிஸ்துவம் ஸ்தானே தூத்யம் ததபி பவத சம்ஸ்ருத ஸ்த்ராணஹேதோ சர்வஸ்ரஷ்டா விதிரபி யதஹ சாரதித்வேன தஸ்தௌ. கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.